ஹலோ, வணக்கம் ஐயா. அருண் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். தென்னைக்கு 2x2 அளவில் குழி எடுத்திருக்கோம், மணல் மற்றும் கழிப்புகளில். தென்னை வைக்கும்போது உப்பு ஓட்டி வைக்க சொல்கிறாங்க, வேறு என்ன அதில் இடுபொருட்கள் கொடுக்கலாம், இல்லை உப்போட பயன் என்ன, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.